வார்த்தைகள் தந்தால் என்ன சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. கங்கை வற்றி விடுமா உன்னை எண்ணி மூச்சிருக்குது உள்ளூரில் என்ன நம்ம பேசிருக்குது உன்னை எண்ணி மூச்சிருக்குது உள்ளூரில் என்ன நம்ம பேசிருக்குது. கல்யாணமா கச்சேரியா தாளாதடி நெஞ்சு கொக்கு ஒண்ணு காத்திருக்குது கண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது. சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. நன்றே நீர்வடிய நாம் பொறுக்கலே பால்வடியும் பூமுகத்திலே என் நன்றே நீர்வடிய நாம் பொறுக்கலே. நீதி இல்லையா சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. என் தேவியை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன